ready? Yeah, ready. Hey, ready. Ni ready ya? Yeah, sirikire. Yeah. inside the sounds and you're locked down in the media. It's all about high level music for the Y2K vibe. Shouts out to the UK talent. So watch your step, cause do what you're told, or you'll wind up in a box all cold. This is my kingdom, always was. Badass Nix is badass done. Yours will feed to the sweetest voice from the way southeast. ஆசை எப்போ வந்தா என்ன? பழைய ஆசை, புதிய ஆசை, சின்ன ஆசை, பெரிய ஆசை, இப்படி எல்லா ஆசையும் எதுவுமே கிடையாது. இப்ப பழைய ஆசை புது ஆசையா வந்திருக்கு. Hey everybody, welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight. Yeah, my man, பாட்டு போடியா? Hit it! Check it! Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Check this out. காதல் காதல் காதல் வைபவம். dum dum dum dum dum dum dum dum dum. அம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அடிராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ. பொம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் குடிக்கிற த கோவில் சாங் ரீமிக்ஸ் டெடிகேட் டு ஆல் சினிமா ஃபேன்ஸ் யாவ் ஹே